श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम भिक्षोचितं प्रकटयन् प्रथमाश्रमं त्वं कृष्णाजिनं यवनिकां कृतवान् प्रियायाः व्यक्ता कृते स्तव समीक्ष्य भुजान्तरेताम् त्वामेव गोपनगरीश जना विदुस्त्वाम् श्री देहलीश स्तुति 11வது பத்தியம். இந்த பத்தியத்தில் அந்த வாமனனுடைய ஆகாரத்தை சுவாமி கொண்டாடுறார். அதில் பிராட்டி எப்படி அவன் மறைச்சிட்டு வந்தான், பிரம்மச்சாரி வேஷமாக வந்ததுனால தான் கிரகஸ்தன், நித்திய கிரகஸ்தன், கிரகமேதி குணாகனா சாச்சிருக்கார் மிச்ச ஸ்லோகங்களில் கிரகமேதி. ஆனால் திருவிக்கிரமனாக வளர்ந்தப்ப அவனால் அந்த தாயாரை மறைச்சி வச்சுக்க முடியலையா, அதை நம்ம அந்த பத்தியத்தில் பார்க்க போகிறோம். அப்போது முதல்ல யாரோ பிரம்மச்சாரி பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலாம். ஆனால் அவனை பார்த்து அந்த திருவிக்கிரமனாக அவன் பரிணமித்த பிறகு தாயாரையும் பார்த்துவிட்டு இவன் அந்த பரம காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிருந்தான அழகாக சாதிக்கிறார். இதுக்கு முன்னாடி 10வது பத்தியத்தை அனுபவித்தோம். அதை எப்படி அவன் வளர்ந்தபோது அவனுக்கு முதல்ல இந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய விதானம், அந்த ஆகாச மண்டலம் இருக்கு இல்லையா, நபோ மண்டலம், அது எப்படி முதல்ல அவனுக்கு தலையில் விதானமாக இருந்தது, அப்புறம் கழுத்தில் ஹாரமாக இருந்தது, அப்புறம் இடுப்பில் ஒட்டியான மாதிரி இருந்தது, அப்புறம் நூபுரமாக இருந்ததுன்னு அழகாக சாதித்தார். இப்போ இந்த பத்தியத்தில் கோப நகரீஷ தான் சம்போதன பதம். கோப நகரி ஈஷ, கோப நகரீஷ, கோப நகரத்திற்கு ஈஷனாக விளங்குபவனே, திருக்கோவலூருக்கு நாயகனே அப்படின் தாத்பரியம். துவாம் துவாமேவ விதுகு இதுதான் ஆப்பரேட்டிவ் பார்ட். துவாம்ன்றது யுஷ்ப சப்தத்தினுடைய த்வித்திய பக்தி ஏகவச்சனம். துவாம்னா உண்மை. துவாம் துவாமேவ விதுகுன்னு சொன்னால் உன்னை நீயாகவே உள்ளது உள்ளபடியே அறிகின்றனர். விதுகு அப்படின்னு சொன்னால் வித ஞானேன தாத்து, வேத விதத்துகு விதுகுன்னு போகும்போது இது லட்ல காலத்தில் பிரதம புருஷாக பகுவச்சனம். ஞானிகள்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அல்லது ஜனாகா ஜனங்கள்னு புரிஞ்சுக்கணும். ஜனாகா துவாம் துவாமேவ விதுகு, ஜனங்கள் உன்னை பரமபுருஷனாகவே, துவாமேவன் சொன்ன நேரத்தில் ராமனை ராமனாகவே அறிந்தார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். நேரத்தில் உன்னை நீயாகவே உண்மை வடிவான பரமபுருஷனாகவே உன்னை அறிந்தனர். வெறும் பிரம்மச்சாரியா, சாமான்யமான பிரம்மச்சாரியா உன்னை தெரிந்து கொள்ளவில்லை தாத்பரியமாறுது. என்ன அதுக்குண்டா லட்சணங்கள்னு கேட்டால் முதல்ல சாதிக்கிறார், துவம் பிக்ஷோச்சிதம், பிக்ஷா உச்சிதம், பிக்ஷோச்சிதம், பிக்ஷா பிக்ஷான்னாலே அது ஒரு தர்மமான காரியம். தமிழில் பிச்சைன்னு மருவி இருக்கு. இன்னைக்கு இன்றைய தேதியில் பிச்சைக்கு அர்த்தமே இல்லை. அது நம்ம ரோடில் யார் கையை நின்றாலும் நம்ம போட்டுருக்கோம், அந்த பிச்சையை இது குறிக்கலை. பிக்ஷான்றது ஒரு தர்மம், அது பிரம்மச்சாரிகள் பிக்ஷை கேட்கலாம், சன்னியாசிகள் பிக்ஷை கேட்கலாம். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவளுக்கு பொதுவாக பிக்ஷை கிடையாது, ஏன்னா அவள் சம்பாதிச்சு சாப்பிடணும். அப்போது அதாவது உஞ்சவர்த்தின்ற நிலை வேறு, பிக்ஷான்றது பொதுவாக பிரம்மச்சாரிக்கும் கிரகஸ்தாசிரம் சன்னியாசாசிரமத்துக்கும் உண்டு. வருணாசிரம இது வானப்பிரஸ்தத்துக்கு இருக்கான்னு தெரியல, அதுக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் காட்டில் வசிக்கணும் ஆக்சுவலாக அப்படி இருக்கு. பிக்ஷா உச்சிதம்னு சொன்னால் அந்த பிக்ஷை வாங்குவதற்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய பிரதம ஆசிரமம்னு போட்டிருந்தார். ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி பிக்ஷையை ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு மோர் தென் ஒன் ஆசிரமம்ஸ் இருக்குது, நிலைகள் இருக்குது. அதில் பிரதம ஆசிரமம்னு சொன்னால் அது பிரம்மச்சரிய ஆசிரமத்தை கொடுக்குறது, பிரம்மச்சரிய ஆசிரமத்தை குறிக்கிறது. பிரதம ஆசிரமம் அப்படின்னா அது த்வித்தியா பக்தி ஏகவச்சனம், முதலில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சரியம் என்ற ஆசிரமத்தை. பிரகடயன்னு, பிரகடயன் என்பது சத்ருந்தம், பிரகடனம் பண்ணுறதுன்னு சொன்னால் தெரிவிக்கிறது, பிரகட்டி கரோதி அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ பிரகடயன்னு அப்படின்னு வெளிப்படுத்துவதற்காக இந்த சத்ரந்தத்துக்கு சில சமயம் காரணத்திற்காகன்ற அர்த்தமும் உண்டு. பொதுவாக ஒரு காரியத்தை கண்டினியூஸாக பண்ணச்சே இந்த சத்ரந்தம் யூஸ் ஆகும். அகம் பட்டன் அஸ்மி அப்படின்னா நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சில சமயத்தில் இந்த சத்ரந்தத்தை வந்து ஒரு காரியத்தை செய்வதற்காக அப்படின்னு அர்த்தமாகும். அப்போ பிரகட்டையன்னு சொல்லிச்சு வெளிப்படுத்துவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக கிருஷ்ணாஜினம், கிருஷ்ண அஜினம், கிருஷ்ணாஜினம் சொன்னால் மான்தோல், அஜினம்னா சர்மன்னு அர்த்தம், தோல்னு அர்த்தம். பிரம்மச்சாரிகள் என்ன பண்ணணும்னு கேட்டால் யஜ்ஞோபவீதத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் போகிறோம் அதை முடித்து வச்சுக்கிறோம், ஒரு காலத்தில் கொஞ்சம் பெருசாகவே அதை சாத்தின்ட்டுருக்கலாம். அதை இப்போ என்ன பண்ணாலும் பெருமாள் அகலகளிலே நிறையமன்றுன்னு சொன்ன ரீதியில் அனபாயினியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி இவர் பிரம்மச்சாரிய வேஷமாக போட்டிருந்தாலும் சுவாமி தேசியன் அனுபவிக்கிற மாதிரி தேவோனஷ்டுபமா தனோ துஷதா நிர்வர்த்தையின் பூமிக்காம் சொல்கிற இடத்துல பெருமாள் என்னென்ன வேஷம் போட்டுண்டானோ அதை அனுசரித்து பிராட்டியும் வேஷம் போட்டு தான் வந்திருக்கா. எப்பயும் அவளை விட்டுட்டு வந்ததா நமக்கு தெரியல. அப்போ மார்பில் இவர் இருக்கச்சே பிரம்மச்சாரியர் இருக்கிறதுனால பிரியாயாக யவனிக்காம் கிருத்தவான், அந்த பிரியாயாகனு சொன்னால் லக்ஷ்மி தேவிக்கு அல்லது லக்ஷ்மி தேவியினுடைய யவனிக்கா, யவனிக்கா திரை மாயா ஜெகன்மோகினின்னு நம்ம சதுர்ஸ்லோகியில் சொல்லிச்சு, யவனிக்கா மாயா ஜெகன்மோகினி ஒரு திரை அல்லது மறைவு. யவனிக்காம் கிருத்தவான், கிருத்தவான்னு சொன்னால் நித்தவது பிரதியம், நீ என்ன பண்ணன்னு கேட்டால் உன்னுடைய மான்தோலையே உன்னுடைய பிரியையாக இருக்கக்கூடிய பாரியைக்கு ஒரு மேலே கவர் பண்ணுற ஒரு திரை அல்லது ஸ்க்ரீனை போட்டு மறைச்சின்னு வந்துட்ட. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஜனாகா ஜனங்கள் வியக்த ஆக்ருத்தேகே, வியக்தம்னா மேனிஃபெஸ்டோன்னு அர்த்தம், அதாவது திருவிக்கிரமாக திருவிக்கிரமனாக மாறிய பொழுது ஆக்ருத்தின்னு சொன்னால் உருவம் தோற்றம் ஃபார்ம், ஆக்ருத்தேகேன்னு சொன்னது அதனுடைய அதனுடைய அந்த வியக்தமாக நீ வளர்ந்த பிறகு அதனுடைய தவ தவ உன்னுடைய. இப்போ தவன்ற சப்தத்துக்கு வியக்தாக்ருத்தேகன்றது விசேஷனம். அப்படி வளர்ந்த உருவமாக வெளிப்பட்ட உன்னுடைய புஜாந்தரே நல்லா வளர்ந்த அப்புறமா நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும், அந்த கிருஷ்ணாஜினம்னு சின்ன துளிவுண்டாயிடும். துளிவுண்டாயிடுதுன்னா பிராட்டி வந்து இப்போ வெளிப்படுறா மார்பிலிருந்து, ஏன்னா அந்த யவனிக்கா போயிடுது. போன உடனே புஜாந்தரேன்னு சொன்னால் திருமார்பில் உன்னுடைய சப்தமி பக்தி ஏக வச்சனம், உன்னுடைய திருமார்பில் தாம் சமீட்சிய, தாம்ன்றது தத் தத் சப்தத்தில் ஸ்ரீலிங்க சப்தம், சா தேத்தாக தாம் தேத்தாகான்னு உன் அவளைன்னு அர்த்தம், தாம்னா அவளை தம்னா அவனை, தாம் அந்த பெரிய பிராட்டியை சமீட்சிய, சமீட்சியன்னு சொன்னால் நன்னா பார்த்துட்டுன்னு அர்த்தம், அது லெபந்தம் ஈக்ஷ் தாத்து பார்க்கறது. அப்போ சமீட்சன்னு சொன்னால் நல்லா பார்த்துட்டு துவாம் துவாமேவ விதுகு, உன்னை நீயாகவே அறிந்து கொண்டதான்னு அழகாக சாதிக்கிறது. இந்த அன்வயம் ஒரு அன்வயத்தை பார்த்தோம்னா கோப நகரீஷ துவம் பிக்ஷோச்சிதம் பிரதமாசிரமம் பிரகட்டையன்னு கிருஷ்ணாஜினம் பிரியாயாக யவனிக்காம் கிருத்தவான், ஜனாக வியக்தாக்ருத்தேகே தவ புஜாந்தரே தாம் சமீட்சிய துவாம் துவாமேவ விதுகு. கோபநகரீஷா திருக்கோவிலருக்கு நாயகனாக இருக்கக்கூடிய தேகலீஷனே, துவம் நீ பிக்ஷோச்சிதம் பிரதமாசிரமம், பிக்ஷை வாங்குவதற்கு உரியதாக இருக்கக்கூடிய ஏற்றதாக இருக்கக்கூடிய பிரதம ஆசிரமம் முதலாவதான அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பிரகட எண்ணு, அதை வெளிப்படுத்துறதுக்காக கிருஷ்ணாஜினம் அந்த மான்தோலை பிரியாயாக யவனிக்காம் கிருத்தவான், லக்ஷ்மி தேவிக்கு ஒரு திரை அல்லது மறைவு மறைச்சிக்கிறதுக்காக நீ ஆக்கினாய் செய்தாய். ஆனால் ஜனாக ஜனங்கள்லாம் வியக்தாக்ருத்தேகே, உன்னுடைய வளர்ந்த திருமேனி நீ திருவிக்கிரமனாக பரிணமித்த போது இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய திருவுருவத்தை திருவுருவத்தில் அதனுடைய புஜாந்தரே, புஜாந்தரேனா மார்பில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாம், தாம்னா லக்ஷ்மி விராட்டியை சமீட்சேன பார்த்துவிட்டு, திருஷ்டுவா சமீட்ச ஒரே அர்த்தம், சமீட்ச துவாம் துவாமேவ விதுகு, உன்னை நீயாகவே அறிந்து கொண்டனன்னு அழகாக ஒரு சமத்கரமாக சாதிக்கிறார். இதுதான் பதினோராவது பத்தியத்துடைய அர்த்தமாக இருக்கு. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.